श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. பஞ்சசம்ஸ்காரம் பற்றிய விளக்கத்தை கூறுகிறேன், கேளுங்கள். பிரயோஜன மனுஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது, முட்டாள் கூட பலனை எதிர்பாராமல் ஒரு காரியத்திலே ஈடுபட மாட்டான். பலன்கள் இருவகைப்படும். சில இவ்வுலகிலேயே இந்த உடம்போடு அனுபவிப்பவை, இவை ஐகம் பலன்கள் எனப்படுகிறது. வேறு உலகில் அனுபவிக்கப்பெறும் பயன்கள் ஆபுஷ்மிகங்கள், அவை இரண்டு வகைப்படும். அழியக்கூடிய சொர்க்கம் முதலிய பயன்கள் ஒரு வகை, மற்றொன்று அழியாத பலனான மோட்சம். ஐகம் ஆபுஷ்மிகம் என்ற இருவகை பயன்களைப் பெற விஷ்ணுவின் ஆராதனம் தவிர வேறொரு சாதனமில்லை. சுதிகள், ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள் முதலியவைகளில் இக்கருத்து பலவிடங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். பிரவஹ்பாந்த பந்தசோ தியாயதே மகேஷூராய விஷ்ணவே சார்ச்சதா என்று ரிக்வேத மந்திரம் ஒன்று. அச்சத பிராச்சத பிரஜமேதாசோ அச்சதா என்பது மற்றொரு மந்திரம். மேலும் மேலும் நன்மைகளை அடைவதற்காக விஷ்ணுவை ஆராதியுங்கள், விஷ்ணுவின் ஆராதனத்தை கைவிடாதீர்கள் என்பது இவற்றின் திரண்ட பொருள். நாரதர் கூறுகின்றார், சர்வேஷாமேவ லோகானாம் குரு நாராயணோ ஹரிஹி தஸ்ய சம்பூஜனம் காரியம் சர்வபாபஹரம் ஹிதத்து. உலகங்களுக்கெல்லாம் நாராயணனே குரு, மேல்பட்டவன். அவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பது எல்லா பாவங்களையும் போக்கும். வியாசரும் கூட கூறுகிறார், ந விஷ்ணு ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம் தஸ்மாத்து அநாதி மத்தியாந்தம் நித்தியம் ஆராதையே ஹரிம். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களில் விஷ்ணுவின் ஆராதனம் தவிர வேறொன்று சிறந்ததில்லை. ஆகையால் முதலும் நடுவும் முடிவும் இல்லாத ஹரியை தினமும் ஆராதிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, கிருஹம் ஸ்மசானம் தவ பிம்பவர்ஜிதம். எம்பெருமானுடைய திருமேனி இல்லாத வீடு மயானம் போன்றது. ஆகையால் ஒவ்வொருவரும் விஷ்ணுவின் ஆராதனத்தை செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய தகுதி என்ன என்பதை விளக்குவோம். விஷ்ணுவை ஆராதிப்பவர்கள் வைஷ்ணவர்கள், விஷ்ணுவை பரதெய்வமாக கொண்டவர்கள் வைஷ்ணவர்கள். தென்னாட்டில் மத்வ சம்பிரதாயஸ்தர்களும் வடநாட்டில் மிகுதியாக பிரச்சாரத்தில் உள்ள நிம்பார்க்க சைத்தன்ய வல்லப ராமானந்த சம்பிரதாயஸ்தர்களும் விஷ்ணுவை வழிபடுகிறவர்களே, திருமாலடியார்களே. ஆனாலும் ஸ்ரீபாஷ்யகாரராகிய எம்பெருமானாரின் திருவடி சம்பந்தத்தை பெற்றவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்கிறார்கள். ஆச்சாரிய பரம்பரையில் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்ற ஸ்ரீ தேசிக சூக்தியின்படி பிராட்டியை எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியனாக கொண்டதால் நாதமுனிகள் முதலாக வரும் ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றும், இவர்களுடைய சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம் என்றும் உலகெங்கும் கொண்டாடப்பெறுகிறது. மேற்கூறிய வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் அனைத்திலும் வைஷ்ணவ தீட்சை பெறுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ தீட்சை பஞ்சசம்ஸ்காரம் எனப்படுகிறது. கலியின் பிரபாவத்தாலும் அறியாமையாலும் பலர் இந்த ஐந்து சம்ஸ்காரங்களை பெறுவதில்லை. பலருக்கு பஞ்சசம்ஸ்காரம் அவசியம்தானா என்ற சந்தேகமும் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு தெளிவு உண்டாக்கவே இந்த சிற்றுரை. சம்ஸ்காரம் என்றால் என்ன? சம்யக் கரோதி இது சம்ஸ்காரா, நல்லதாக சிறந்ததாக செய்வது என்று பொருள். டு மேக் சம்திங் பெட்டர். உதாரணமாக, உழுவதால் நிலம் பண்படுகிறது, பயிரிடத்தக்கதாக ஆகிறது, சமைப்பதால் உணவுப் பொருட்களை பண்படுத்துகிறோம், பண்பட்ட உணவுப் பொருட்கள் உண்ணத்தக்கதாகின்றன, கழுவுவதால் பாத்திரங்கள் பயன்படுத்தத்தக்கவை ஆகின்றன, துவைப்பதால் துணிகள் சுத்தமாகின்றன, பட்டை தீட்டுவதால் இரத்தினங்கள் ஒளிபெறுகின்றன. அதுபோலவே ஒரு மனிதனை முன்பு இருந்ததை விட மேலான நிலைக்கு கொண்டு வருவது சம்ஸ்காரமாகும். சம்ஸ்காரங்கள் எத்தனை? தர்மசாஸ்திரங்கள் ஒரு மனிதனுக்கு செய்யப்படும் சம்ஸ்காரங்கள் 40 என கூறுகின்றன. அவையாவன: கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோர்நயனம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், உபநயனம், 4 வேதங்களின் அத்தியனம், ஸ்நானம், விவாகம், பஞ்சமகாயஜ்யங்களின் அனுஷ்டானம். அதாவது அக்னிஷ்டோமம் முதலிய 7 சோமயாகங்கள், 7 பாகயஜ்யங்கள், 7 ஹவிர்யஜ்யங்கள். இவற்றில் கர்ப்பாதானம் முதல் உபநயனம் வரையிலான 8 சம்ஸ்காரங்கள் தகப்பனார் செய்ய வேண்டியவை. 4 வேதங்களின் அத்தியனம், ஸ்நானம் என்கிற சமாவர்த்தனம், விவாகம் என்ற 6 சம்ஸ்காரங்கள் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டியவை. விவாகம் ஆன பிறகு பத்னியோடு சேர்ந்து பஞ்சமகாயஜ்யங்கள், சோமயாகங்கள் 7, பாகயஜ்யங்கள் 7, ஹவிர்யஜ்யங்கள் 7 என்ற 26 சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும். சில சூத்திரக்காரர்கள் சிறிது மாறுபாட்டுடனும் கூறியுள்ளனர். விவாக சம்ஸ்காரத்திற்கு பிறகு கூறிய சம்ஸ்காரங்களை தற்காலத்தில் பெரும்பாலோரால் அனுஷ்டிக்க முடியவதில்லை. வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் இவை விதிக்கப்பட்டிருப்பதால் இவை சௌதஸ்மார்த்த சம்ஸ்காரங்கள் எனப்படும். வைஷ்ணவ தீட்சை. விஷ்ணுவை ஆராதிப்பதற்கு வைஷ்ணவ தீட்சை அவசியமானது. விஷ்ணுவின் ஆராதனம் சுவார்த்தயதனம் என்றும் பரார்த்தயதனம் என்றும் இருவகைப்படும். தன் வீட்டில் தன்னுடையவும் தன் குடும்பத்தாருடையவும் க்ஷேமத்திற்காக திருமாலை ஆராதிப்பது சுவார்த்தயதனம். எல்லோருக்கும் பொதுவான கோயில் முதலான இடங்களில் தேசம், நாட்டு மக்கள், அரசன் முதலியவர்களின் நலனுக்காக பகவானை ஆராதிப்பது பரார்த்தயதனம். பரார்த்தயதனம் பண்ணுபவர்கள் அதற்கான யோக்கியத்தையை தகுதியை பெற்றிருக்க வேண்டும். கோவில்களில் விஷ்ணுவின் ஆராதனம் ஸ்ரீபாஞ்சராத்திரம், வைகானசம் என்ற 2 ஆகமங்களின்படி நடைபெறுகிறது. ஸ்ரீபாஞ்சராத்திரம் முறைப்படி கோயில்களில் பூஜை செய்ய விரும்புகிறவர்கள் அந்த ஆகமப்படி அதில் கூறிய தீட்சையை பெற வேண்டும். சுவார்த்தயதனம் பண்ணுபவர்களுக்கும் ஒரு தீட்சை உண்டு. அந்த தீட்சை அல்லது சம்ஸ்காரத்தை பெறாதவர்கள் தங்கள் வீடுகளிலும் பகவானை பூஜிக்கும் தகுதியை பெற மாட்டார்கள். தந்தம் வீடுகளில் பகவானை அர்ச்சிப்பதற்கு ஒருவன் பெற வேண்டிய தீட்சை அல்லது சம்ஸ்காரம் சமாசிரயணம் எனப்படுகிறது. அதாவது ஒரு ஆச்சாரியனை நன்றாக ஆசிரியப்பது சமாசிரயணமாகும். தன்னை ஆசிரியித்த சிஷ்யனுக்கு பகவானுடைய ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியங்களை செய்வதற்கு தகுதி உண்டாவதற்காக ஆச்சாரியன் சில சம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறான். அவை 5. ஆகையால் அவற்றை பஞ்சசம்ஸ்காரம் என்கிறோம். பஞ்சசம்ஸ்காரங்கள் எவை? பகவானுக்கே உரியவனாவதற்காக செய்யும் சம்ஸ்காரங்களாவன தாபஹா, புன்றஹா, ததா நாமா, மந்த்ரோ யாகஷ்ட பஞ்சமஹா என்ற வசனப்படி தாபம், புன்றம், தாஸ்ய நாமா, மந்த்ரோபதேசம், யாகம் என்ற இவை 5. இவற்றில் தாபமாவது ஹோமம் செய்த அக்னியில் உலோகத்தாலான சங்க சக்கரங்களை காய்ச்சி தோள்களில் அவற்றின் அடையாளம் இருக்கும்படி செய்வது. புன்றம் என்பது திருமண்காப்பு. நெற்றியிலும் உடலின் சில பாகங்களிலும் சிரவன் காப்புகளை அதற்குரிய மந்திரத்தோடு அணிந்து கொள்வது புன்ற சம்ஸ்காரமாகும். அடுத்தது நாம சம்ஸ்காரம். சமாசீனம் செய்து கொண்டவர்கள் எம்பெருமானுடைய அடியார்களாக ஆகிவிடுவதால் பகவானுடைய திருநாமத்தோடு தாசன் என்ற சொல்லையும் சேர்த்து புதிதாக பயிரிடுதல். இது நாமசம்ஸ்காரம் எனப்படும். வைஷ்ணவர்களுக்கு கட்டாயம் அறிய வேண்டிய மந்திரங்கள் சில உண்டு. அவற்றில் இரகசத்ரயம் மிகவும் முக்கியமானவை. இந்த மந்திரங்களை ஆச்சாரியனிடம் உபதேசமாக பெறுவது மந்திர சம்ஸ்காரமாகும். பகவானுக்கு செய்யும் திருவாராதனம் யாகம் எனப்படுகிறது. திருவாராதனம் செய்யும் முறையை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெறுவது யாக சம்ஸ்காரமாகும். இவை ஐந்தும் மிகச்சிறந்த சம்ஸ்காரங்கள். இவற்றை ஆச்சாரியனிடமிருந்து பெற்றவனே பரமை காந்தி, அதாவது மறந்தும் புறந்துழாதவன் ஆவான். இவற்றை பற்றி சற்று விரிவாக காண்போம். தாபசம்ஸ்காரம். ஹோமாக்னியில் காய்ச்சின சங்க சக்கரங்களை தோள்களிலே ஒற்றிக்கொள்வது, இன்னொருவனை நெருப்பினால் சுடுவது அல்லது அவனது உடலில் காயம் உண்டாக்குதல் கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதே, ஆகையால் தாபசம்ஸ்காரம் கூடாது என்று சிலர் வாதிடுகின்றனர். சச்சரித்திர ரக்ஷை என்ற கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் இந்த வாதங்களுக்கு தக்க பதில் அளித்ததோடு நில்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலிருந்து பிரமாணங்களை காட்டி தப்த சங்க சக்கராங்கனம் அவசியம் என்று நிரூபிக்கிறார். அவற்றின் சுருக்கம் கீழே தரப்படுகிறது. ஆதர்வண மகோபனிஷத்தில் பிரம்மசூக்தத்தில் கூறப்படுகிறது, தக்ஷிணே துபுஜே விப்ரோ விபிரியாத்வை சுதர்சனம் சவ்யேது சங்கம் விபிரியாத் இது பிரம்மவிதோ விதுஹு. பிராமணன் பகவத் சின்னமான சுதர்சனத்தையும் சங்கத்தையும் முறையே வலது புஜத்திலும் இடது புஜத்திலும் தரிக்க வேண்டும் என்று பொருள். யஜுர்வேதத்தைச் சேர்ந்த கடசாகையில் ஒரு மந்திரம், திருதோர்துவுண்டக்ரதக்ரதாரி விஷ்ணும் பரம் ஜாயதியோ மகாத்மா ஸ்வரேண மந்திரேண சதா ஹிருதிஸ்திதம் பராத்வரம் யன்மஹதோ மகாந்தம். ஊர்துவுண்டங்களை தரித்தவனும் சங்கசக்கரங்களை தரிப்பவனுமான மகாத்மா ஸ்வரஹா எனப்பட்ட பிரணவமாகிற மந்திரத்தால் இதயத்தில் வாசம் பண்ணுபவனும் சம்சாரிகளையும் நித்தியசூரிகளையும் காட்டில் உயர்ந்தவனும் எல்லாவற்றைக் காட்டிலும் பெரியவனுமான விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் என்று பொருள். ரிக்வேதத்தைச் சேர்ந்த பாஸ்கர சாகையில் கூறப்படுகிறது, பிரதே விஷ்ணோ அப்ஜசக்ரே பவித்ரே ஜன்மாம்போதின் தர்த்தவே தர்ஷணீந்திராஹ மூலே பாஹ்வோர் தசதேயே புராணாஹ லிங்காண்யங்கே தாவகாஞ்சர்பயந்தி. விஷ்ணுவே, சம்சாரமாகிற கடலை கடப்பதற்காக புத்திசாலிகள் உன்னுடைய சங்கத்தையும், நீரிலே தோன்றுவதாலே அப்ஜம் எனப்பட்டது, சக்கரத்தையும் தோள்களிலே தரிக்கிறார்கள். மற்றவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களைத் தவிர மற்றவர்கள் பஞ்சாயுதங்களையும் ஐந்து இடங்களில் தரிக்கிறார்கள். யஜுர்வேதத்தைச் சேர்ந்த ஒரு பிருகதாரண்யகத்திலும் அதர்வண வேதத்தில் சுதர்சன உபனிஷத்திலும் கீழ்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது, நிதிக்ஷேப சுஷணம் பித்யமானம் மத்தியே பாகம் அததத் சுதர்சனம் விஷ்ணோரிதம் பூரிதம் பூரிதேத பிரதர்ஷதி திவானக்தம் விபுரியஸ்தஜனாசஹ. தோள்களின் நடுவே விஷ்ணுவின் அசாதாரண சின்னமாயும் பாவங்களைப் போக்கி மங்களத்தை தருவதும் மிக்க சோதியுள்ளதாயும் உள்ள சுதர்சனத்தை எவர்கள் தரிக்கிறார்களோ அவர்கள் மற்ற ஆயுதங்களை விட்டு சுதர்சனனை ஏற்கிறார்கள். அதாவது எப்போதும் சுதர்சனத்தை தரிக்க வேண்டும் என்றவாறே சில உதாரணங்கள் காட்டினோம். 10 ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்து அவற்றிற்கு பொருளும் கூறி தப்த சங்க சக்கராங்கனம் அவசியம் என்பதை நிலைநாட்டினார் சுவாமி தேசிகன். இனி ஸ்மிருதிவதனங்களை கொண்டு தப்த சங்க சக்கராங்கனம் ஆவசியகம் என்பதை காட்டுகிறார். சாண்டில்ய ஸ்மிருதி கூறுகிறது, பசுபுத்ராதிகம் சர்வம் கிருஹோபகரணா நிஜா அங்கஜே சங்க சக்கராபியாம் நாமகுரியாச்ச வைஷ்ணவம். கால்நடைகள், புதல்வர்கள், வீட்டின் உபயோகப் பொருள்கள் அனைத்திலும் சங்க சக்கர முத்திரை இட வேண்டும். அவைகளுக்கு வைஷ்ணவமான பெயரையே வைக்க வேண்டும். பொன் முதலியவற்றாலான பஞ்சாயுதங்களையும் குழந்தைகளுக்கு கழுத்தில் ஆபரணமாக இட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. பெரியாழ்வார் கண்ணனை பற்றி கூறும்போது, செங்கமலக்கடலில் சிற்றிதழ்கோல் விரலில் சேர்த்திகளாடிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவுடு பொன்மணியும் மோதிரமும் கிளியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக என்று வர்ணிக்கிறார். மங்கள ஐம்படையும் சாத்ரி என்பதாக கூறுகின்றார். வசிஷ்ட ஸ்மிருதியிலும் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது. சங்க சக்கராங்கனம் பற்றிய இதிகாசங்களை பார்ப்போம். விஷ்ணு தர்மத்தில் 82வது அத்தியாயத்திலே யமகிங்கரர்கள் பேசிக்கொள்வதாக ஒரு சம்பவம். இதுபோலவே விஷ்ணு புராணம், மாத்ஸ்ய புராணம் முதலியவற்றில் சக்கராங்கிதனின் பெருமை பேசப்படுகிறது. 5வது வேதமாக கூறப்படும் மகாபாரதத்தில் வியாசர் கூறுகிறார், பிராமணை க்ஷத்ரியைர் வைஷ்யைஹி சூத்ரைஷ கதலக்ஷணைஹி அத்தனீயஷ்ட சேவ்யஷ்ட. இங்கே கதலக்ஷணைஹி என்றது சக்கராங்கிதனை கூறுவதாகும். பாஞ்சராத்திரத்தைச் சேர்ந்த விஷ்ணு மந்திரம், பாரமேஸ்வர சம்ஹிதை, ஸ்ரீவிஷ்ணு தத்துவம், பராசர சம்ஹிதை, நாரதீய பத்ததி, சனத்குமார சம்ஹிதை முதலியவற்றில் சக்கராங்கனம் அவசியம் எனப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம், பாத்வம், பிரம்மகைவர்த்தம், ஸ்காந்தம், வாமனம், காருடம் முதலான புராணங்களிலும் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது. ஹரிவம்சத்தில் 147வது அத்தியாயத்தில் கண்ணன் யாத்திரையாக செல்லும் பொழுது கூறுகிறார், சக்கராங்கிதா பிரவேஷ்டவ்யாஹ யாவதாகமனம் மமா நாமுத்ரிதா பிரவேஷ்டவ்யாஹ யாவதாகமனம் மமா. சக்கராங்கனம் பண்ணி கொண்டவர்களை உள்ளே விட வேண்டும். நான் வருகிற வரையில் சக்கராங்கனம் இல்லாதவர்களை துவாரகையிலே பிரவேசிக்க விட வேண்டாம் என்று கண்ணன் கூறுகிறான். இதனால் தெரிவது என்ன என்றால், சக்கராங்கனம் இல்லாதவர்கள் பகவானுடைய நகரத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது. மேலே சுருக்கமாக கூறியவற்றால் தப்த சங்க சக்கராங்கனம் கட்டாயம் வைஷ்ணவனுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அவசியம் என்பது தெரிகிறது. சங்கம் சக்கரம் போன்ற பகவானுடைய ஆயுதங்களை தரிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அவற்றை ஹோமாக்னியிலே சூடேற்றி பிறருடைய உடலிலே வடிவு ஏற்படும்படி காயப்படுத்துவதை ஆக்ஷேபிக்கிறோம் என்பர் சிலர். இதற்கு சமாதானமாவது, கீழே பல பிரமாணங்களினால் சூடேற்றிய சங்க சக்கரங்களை தரிக்க வேண்டும் என்று காட்டுவன. அவை சம்ஸ்கிருதத்தில் உள்ள பிரமாணங்கள். இவற்றைத் தவிர ஆழ்வாருடைய அருளிச் செயலிலும் தப்த சக்கராங்கனத்தையே வலியுறுத்துகிறது. தீயில் ஒலிகின்ற செஞ்சுளராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம் என்கிறார் பெரியாழ்வார். தம்முடைய கடைசி தசகத்திலும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று அருளிச் செய்கிறார். இவற்றால் தப்தமான அதாவது காட்சிய சங்க சக்கரங்களை கொண்டே இலச்சனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆகிறது. சில வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் தாபசம்ஸ்காரம் வேறு விதமாக உள்ளதே. அவர்கள் சங்க சக்கரங்களால் இலச்சனை செய்து கொள்வதில்லை. ராமானந்த சம்பிரதாயத்தில் வில்லும் அம்பும் பொறிக்கப்படுகின்றன. மத்வ சம்பிரதாயத்தில் சங்கு சக்கரங்கள் மட்டும் அல்லாமல் பஞ்சாயுதங்களையும் கொண்டு இலச்சனை செய்து கொள்ளுகிறார்கள் எனில், நாதமுனிகள் தொடக்கமாக வரும் நம் சம்பிரதாயத்தில் வலது தோளில் சக்கரத்தையும் இடது தோளில் சங்கத்தையும் மட்டுமே இலச்சனையாக இடுகிறார்கள். சிஷ்டர்களான நம் பூர்வாச்சாரியர்களின் அனுஷ்டானமே நமக்கு பிரமாணம். தோளிலே பொறித்த சங்க சக்கரங்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து மறைந்துவிட்டால் மறுபடி தாவ சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டுமோ எனில், அது தேவையில்லை. தாபம் ஒரு சம்ஸ்காரமாகையாலே ஒருமுறை செய்து கொண்டாலே அந்த சரீரம் உள்ள வரையில் போதும். யாகத்திற்கு வேண்டிய புரோடாசங்களை, அதாவது அரிசிமாவினால் செய்யப்படும் அடை புரோடாசம் எனப்படுகிறது. அரிசிமாவினால் செய்யப்படும் அடை செய்வதற்கு வேண்டிய அரிசியை நெல்லை உரலில் இட்டு குத்தியே பெற வேண்டும் என்கிறது ஸ்ருதி. வ்ரீஹீனவஹந்தி. இந்த குத்துதலை ஒருமுறை செய்தால் போதாது, நெல்லின் உமி நீங்கும் வரை செய்ய வேண்டும். அதுபோலவே சங்கசக்கர இலச்சினை எப்போதும் தெரிவதற்காக சின்னங்கள் மறைந்துவிடும் போதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா எனில், வேண்டாம். சம்ஸ்காரங்கள் திருஷ்டமென்றும் அதிர்ஷ்டமென்றும் இருவகைப்படும். நெல்லை குத்துதல் திருஷ்ட சம்ஸ்காரமாகும், அதாவது கண்ணுக்கு புலப்படுவது. நெல்லின் உமி முழுவதும் நீங்கினால்தான் அரிசிமாவினால் புரோடாசம் செய்ய முடியும். ஆகையால் உமி நீங்கும் வரை மறுபடி நெல்லை குத்த வேண்டும். புரோக்ஷணம் என்பது அதிர்ஷ்ட சம்ஸ்காரம். விரீகியின் புரோக்ஷதி என்றால் ஒருமுறை புரோக்ஷித்தாலே போதும். அதுபோல தாபசம்ஸ்காரமும் அதிர்ஷ்ட சம்ஸ்காரம். ஆகையால் சகத்கதா சாஸ்திரார்த்தா என்றபடி ஒருமுறை செய்து கொண்டாலே போதும். தாபசம்ஸ்காரம் செய்ய எந்த அக்னியை பயன்படுத்த வேண்டும்? சாஸ்திரங்களில் சொன்ன கர்மாக்களை செய்ய இரண்டு வகை அக்னிகளை பயன்படுத்துகிறார்கள். அக்னிஹோத்திரம், தர்சபூர்ணமாசம் முதலான ஸ்ரௌத கர்மாக்களை செய்ய திரேதாக்னி, மூன்று அக்னிகள் தேவை. ஆதானம் செய்து அந்த அக்னியில் ஸ்ரௌத காரியங்களை செய்ய வேண்டும். மற்றொன்று ஸ்மிருதி முதலியவற்றில் சொன்ன ஔபாசனம், ஸ்தாலிபாகம் முதலிய கர்மாக்களை செய்ய பயன்படுவது. தங்கள் தங்கள் கிரிஹ்ய சூத்திரங்களில் சொன்ன முறைப்படி அக்னிசந்தானம் என்ற கர்மாவை செய்து பிறகு அந்த அக்னியில் ஸ்மிருதியில் சொன்ன ஸ்மார்த்த கர்மாக்களை செய்ய வேண்டும். ஆனால் பஞ்சசம்ஸ்காரத்திற்கு வேண்டியது வைஷ்ணவாக்னி. வைஷ்ணவீகரணம் என்ற முறைப்படி லௌகிகாக்னியை வைஷ்ணவமாக செய்து அதிலே ஸ்ரீபாஞ்சசாஸ்திர சாஸ்திரத்தில் சொன்னபடி ஹோமங்களை செய்து அந்த அக்னியில் சங்கதக்கரங்களை தாபம் செய்து, அதாவது காய்ச்சி, அதனால் தாபசம்ஸ்காரத்தை பெற வேண்டும். புன்ற சம்ஸ்காரம். நெற்றி முதலான அங்கங்களில் இடப்படும் குறி புன்றம் எனப்படுகிறது. புன்றங்களை இருவகைகளில் இடுகின்றனர். சிலரது புன்றம் கீழிருந்து மேல் நோக்கி இடப்படுகிறது, சிலர் குறுக்காக இடைகின்றனர். மேல் நோக்கி தரிக்கப்படுவது ஊர்த புன்றம் என்றும் குறுக்காக இடப்படுவது திரிய குண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. விஷ்ணு பக்தர்கள், அதாவது வைஷ்ணவர்கள், ஊர்த குன்றம் அணிகிறார்கள். அல்லாதவர்கள் திரிய குன்றம் அணிகிறார்கள். குழந்தை பருவத்திலிருந்து குன்றங்களை அணிந்திருந்தாலும் அதற்குரிய மந்திரத்தோடு ஆச்சாரியனிடம் உபதேசம் பெறுவது புன்ற சம்ஸ்காரமாகும். இது பஞ்சசம்ஸ்காரங்கள் இரண்டாவது. சங்கசக்கர சின்னங்களை பதித்து கொண்டவன் விஷ்ணுவின் தாசனாகிறான். தனக்கு சுவாமியான விஷ்ணுவை ஆராதிக்க ஊர்த குன்றங்களை அவசியம் அணிய வேண்டும். திரிய குன்றம் அணிதலோ குன்றம் இல்லாமல் இருப்பதோ கூடாது. ஏனெனில் ஊர்த குன்றம் அணியாமல் செய்யும் காரியங்கள் பயனற்றவை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு சில பிரமாணங்களை காண்போம். மகோபனிஷத் கூறுகிறது, திருஜோத்வபுன்ற பரமேசிதாரம் நாராயணம் சாங்கியோகாதிகம்யம் ஞாத்வா விமுச்சேதனரஸ்தமஸ்தைஹி சம்சாரபாசைரிஹதைவ விஷ்ணும். ஊர்த்வபுன்றங்களை அணிந்து கொண்டு நாராயணனாகிய விஷ்ணுவை அறிந்து, அதாவது தியானிப்பவன், சம்சார பாசங்களிலிருந்து விடுபடுகிறான். கடசாகையிலும் திசோத்வபுன்ற கிருதசக்கரதாரி என்ற மந்திரம் முன்பே விளக்கப்பட்டது. அதர்வண ஸ்ருதியில் ஹரே பாதாகதிம் ஆத்மனோஹிதாய மத்தியே சித்ரம் ஊர்த்வபுன்றம் யோதாரயதி ச பரஸ்ய பிரியோ பவதி ச புண்ணியவான் பவதி ச முக்திவாக் பவதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஹரியின் திருவடி போன்ற ஊர்த்வபுன்றத்தை தங்கள் க்ஷேமத்திற்காக எவன் நடுவில் இடமிருக்கும்படி அணிகிறானோ அவன் எம்பெருமானுக்கு பிரியமானவனாக ஆகிறான், புண்ணியசாலி ஆகிறான், மோக்ஷத்தை அடைகிறான். அடுத்து எழுவது ஊர்த்வபுன்றத்தை எதை கொண்டு அணிவது என்ற கேள்வி. ஊர்த்வபுன்றங்களை அணிபவர்கள் சிலர் வெண்ணிற மண்ணை பயன்படுத்துகிறார்கள், சிலர் மஞ்சள் நிறமுள்ள கோபி சந்தனம் என்ற மண்ணை உபயோகிக்கிறார்கள், சிலர் சந்தனத்தால் ஊர்த்வபுன்றங்களை தரிக்கிறார்கள், வல்லப சம்பிரதாயஸ்தர்கள் சிவந்த நிறமுள்ள ஊர்த்வபுன்றங்களை அணிகிறார்கள். இவ்வாறு பலவித பொருட்களை ஊர்த்வபுன்றத்திற்கு பயன்படுத்துவது வழக்கில் உள்ளது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதை கொண்டு ஊர்த்வபுன்றங்களை அணிய வேண்டும் எனில் கூறுகிறோம், மேலே கூறிய வஸ்துக்களை கொண்டு ஊர்த்வபுன்றங்களை அணியலாம் என்று சாஸ்திர விதிகள் இருந்தாலும் மோக்ஷத்தில் விருப்பமுள்ளவன் வெண்ணிற மண் கொண்ட ஊர்த்வபுன்றங்களை அணிய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுஷ்டானத்தாலும் நாம் வெண்ணிற மண் கொண்டே ஊர்த்வபுன்றங்களை தரிக்க வேண்டும். எத்தனை ஊர்த்வபுன்றங்களை தரிக்க வேண்டும்? நெற்றியில் கட்டாயம் ஊர்த்வபுன்றம் இருக்க வேண்டும், தவிர உடம்பின் மற்ற பகுதிகளிலும் இருக்க வேண்டும். இவற்றை துவாதசோர்த்வபுன்றங்கள் அல்லது பன்னிரு நாமங்கள் என கூறுவர். பன்னிரு நாமங்களை உடலின் எந்தெந்த பகுதிகளில் தரிக்க வேண்டும்? முதலில் சிறிது மண்ணை தலையில் தரித்து, பிறகு நெற்றி, வயிற்றின் நடுப்பாகம், மார்பு, கழுத்தின் நடுப்பகுதி, வயிற்றின் வலது பாகம், வலது தோல், வலது கழுத்து, வயிற்றின் இடப்பாகம், இடது தோல், இடக்கழுத்து, முதுகின் அடிப்பாகம், பின்கழுத்து ஆகிய 12 இடங்களில் திருமண் காப்பு தரிக்க வேண்டும். 12 திருமண் காப்புகளையும் தரிக்க சௌகரியமில்லை ஆகில் புன்றேஷு கேசவம் தாமோதரஞ்சன பரிச்சதேதி என்ற வசனப்படி நெற்றியிலும் பின்கழுத்திலும் தவறாமல் அணிய வேண்டும். சமாசிரேண காலத்தில் உடலில் அந்தந்த பாகங்களில் திருமண் காப்பை இட்டு அதற்குரிய மந்திரங்களையும் தியான முறையையும் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பார்கள். இதுவே புன்ற சம்ஸ்காரம் என்னும் இரண்டாவது சம்ஸ்காரமாகும். திருமண் காப்பை அணிவதற்கு மந்திரம் எது என்றால், கேசவன் முதல் தாமோதரன் வரையிலான வியூகமூர்த்திகள் 12 12 நாமங்களுக்கு தேவதைகள். ஓம் கேசவாய நமஹ என்று நெற்றியிலும், ஓம் நாராயணாய நமஹ என்று வயிற்றின் நடுப்பாகத்திலும், ஓம் மாதவாய நமஹ என்று மார்பிலும், ஓம் கோவிந்தாய நமஹ என்று கழுத்தின் நடுப்பகுதியிலும், ஓம் விஷ்ணவே நமஹ என்று வயிற்றின் வலது பாகத்திலும், ஓம் மதுசூதனாய நமஹ என்று வலது தோளிலும், ஓம் திருவிக்ரமாய நமஹ என்று கழுத்தின் வலது பக்கத்திலும், ஓம் வாமனாய நமஹ என்று வயிற்றின் இடது பக்கத்திலும், ஓம் ஸ்ரீதராய நமஹ என்று இடது தோளிலும், ஓம் ஹிருஷிகேசாய நமஹ என்று கழுத்தின் இடது பக்கத்திலும், ஓம் பத்மநாபாய நமஹ என்று முதுகின் அடிப்பாகத்திலும், ஓம் தாமோதராய நமஹ என்று பின்கழுத்திலும் திருமண்காப்புகளை தரிக்க வேண்டும். பெரியாழ்வாரின் திருமொழியிலே 2 பத்திலே போய்ப்பாடு என்ற 3 பதிகத்திலும், திருவாய்மொழியிலே 2 பத்திலே 7 திருவாய்மொழியிலே கேசவந்தமர் என்று தொடங்கும் திருவாய்மொழியிலேயும், பன்னிரு நாமம் என்ற ஸ்ரீ தேசிக பிரபந்தத்திலும் இந்த திருநாமங்களை வரிசையாக காணலாம். கேசவன் முதலிய 12 வியூகமூர்த்திகளை எப்படி தியானிக்க வேண்டும்? சதுஷ்சக்கரன் நமசாமி முதலியவற்றால் தியானிக்க வேண்டும். திருமண்காப்பிற்கு நடுவில் ஸ்ரீசூர்ணம் இடுவது ஏன்? பிராட்டிக்கான பொடி என்ற பொருள் உள்ள ஸ்ரீசூர்ணம் என்ற சொல். திருமண்காப்பில் கேசவாதிகளை ஆவாகனம் பண்ணி தியானிப்பது போல் ஸ்ரீசூர்ணத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநாமங்களை ஆவாகனம் பண்ணி தியானிக்க வேண்டும். ஸ்ரீயை நமஹா முதலான மந்திரங்களால் பிராட்டியை தியானிக்க வேண்டும். ஏனெனில் அகலகில்லே நிறையும் என்று பிராட்டி எம்பெருமானை எப்பொழுதும் பிரியாள். மேலும் பெருமாளும் பிராட்டியுமான ஒரு மிதுனமே நமக்கு உபாயமும் உபேயமும் சாதனமும் பயனும் ஆகும். ஆகையால் இவர்களை பிரிக்கலாகாது. இதன் காரணமாக பிராட்டியின் அடையாளமான ஸ்ரீசூர்ணத்தை திருமண்காப்பின் நடுவில் அணிந்து அதில் பிராட்டியை தியானிக்க வேண்டும். ஸ்ரீசூர்ணத்தில் ஓம் ஸ்ரீயை நமஹா என்று நெற்றியிலும் ஓம் அமிர்தோத்பவாயை நமஹா என்று வயிற்றின் நடுப்பகுதியிலும் ஓம் கமலாயை நமஹா என்று மார்பிலும் ஓம் சந்திரசோபின்யை நமஹா என்று கழுத்தின் நடுப்பகுதியிலும் ஓம் சந்திரசோதரியை நமஹா என்றும் சிலர் சொல்லுவர். ஓம் விஷ்ணுபத்னியை நமஹா என்று வயிற்றின் வலது பக்கத்திலும் ஓம் வைஷ்ணவியை நமஹா என்று வலது தோளிலும் ஓம் வராரோகாயை நமஹா என்று கழுத்தின் வலது பக்கத்திலும் ஓம் ஹரிவல்லபாயை நமஹா என்று வயிற்றின் இடது பக்கத்திலும் ஓம் சாங்கிஞ்சை நமஹா என்று இடது தோளிலும் ஓம் தேவதேவியை நமஹா என்று கழுத்தின் இடது பக்கத்திலும் ஓம் மகாலட்சுமியை நமஹா என்று முதுகின் அடிப்பாகத்திலும் ஓம் லோகசுந்தரியை நமஹா என்று கழுத்தின் பின்புறத்திலும் ஸ்ரீசூர்ணம் இட வேண்டும். புன்றத்தின் ஆகாரம் எவ்வாறு அமைய வேண்டும்? ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதைகளில் ஊர்தவன்றத்தின் உருவங்கள் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. சச்சரித்திர ரக்ஷை என்ற நூலில் ஊர்தவன்ற தாரண விதிகி என்ற 2 பகுதியில் சுவாமி தேசிகன் அவற்றையெல்லாம் எடுத்து விசாரித்து மோக்ஷத்தில் விருப்பமுள்ளவன் ஹரிபாதாகிருதி பகவானுடைய திருவடி போன்ற உருவத்திலே அமைந்த திருமண்காப்பை அணிய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார். ஆகையால் நாம் அணியும் புன்றமும் அவ்வாறே அமைய வேண்டும். திருமண்காப்பிற்கு நடுவில் இடைவெளி கட்டாயம் இருக்க வேண்டுமா? ஆம், கட்டாயம் இருக்க வேண்டும். அது பிராட்டியினுடைய இடம். ஆதலால் ஸ்ரீசூர்ணம் அணிய இடைவெளி வேண்டும். வராக புராணத்தில் ஏகாந்திரோ மகாபாகாக மத்ஸ்வரூப விதோமலாக சாந்தராளான் பிரகுர்வீரன்னே புன்றான் மவபதாகிருதீனே ரக்ஷார்த்தம் மங்களார்த்தஞ்ச பவித்ரார்த்தம் வரானனே மந்திரமுச்சாரிய விதிவதி தாரயேஜூர்த்வபுன்றகானே என்கிற வசனமும் இதனை உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறே பல புராண வசனங்களும் சச்சரித்திர ரக்ஷையில் காட்டப்படுகின்றன. மேலே கூறியவற்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெண்ணிற மண் கொண்டு ஊர்த புன்றங்களை தரிக்க வேண்டும். அந்த புன்றங்களில் நடுவே ஸ்ரீசூர்ணம் அணிய இடைவெளி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஸ்ரீசூர்ணம் எந்த நிறத்தில் இருக்க வேண்டும்? எதனால் செய்யப்பட வேண்டும்? ஸ்ரீ வைஷ்ணவர்களில் ஒரு சாரர் மஞ்சள் நிறமுள்ள ஸ்ரீசூர்ணத்தை அணிகிறார்கள். மற்றொரு சாரர் சிவப்பு நிறமுள்ள ஸ்ரீசூர்ணத்தை அணிகிறார்கள். இரண்டும் சிஷ்டாச்சாரமே. இரண்டிற்கும் பிரமாணங்கள் உண்டு. ஆகவே அவரவர்கள் சம்பிரதாயப்படி மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமுடைய ஸ்ரீசூர்ணத்தை அணியலாம். நிறம் எதுவாக இருந்தாலும் மஞ்சளை கொண்டே ஸ்ரீசூர்ணம் செய்ய வேண்டும். ஸ்ரீசூர்ணம் செய்த பிறகு அதனை பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் திருமேனியிலே சமர்ப்பித்த பின்பே உபயோகிக்க வேண்டும். ஆசௌச்சம் ஏற்படும் போது பிரதிஷ்டிதமான ஸ்ரீசூர்ணத்தை தொடக்கூடாது. இனி மூன்றாவதான நாம சம்ஸ்காரம் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்தபோது நாமகரணம் என்றொரு சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். பெயரிடுவது என்பது அதன் பொருள். நாமகரணம் செய்தபோது வைத்த பெயரே ஒருவருக்கு நிலையான பெயராகும். வைதிக காரியங்களில் அந்த பெயரையே உபயோகிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பகவானுடைய பெயர்களையே வைக்க வேண்டும். மற்ற தெய்வங்களின் பெயர்களை வைக்கலாகாது. பஞ்சசம்ஸ்கார தீட்சை பெறும்போதும் ஒரு பெயர் வைக்க வேண்டும். அது தாஸ்யநாமா எனப்படும். பகவத் வாசகமான ஒரு பெயரோடு தாசன் என்பதை சேர்த்து சொல்லுவதே தாஸ்யநாமமாகும். நாராயணன் என்று ஒருவரது பெயராயின் அவர் தம்மை நாராயணதாசன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு விருப்பமான பகவன் நாமாக்களாகவோ ஆச்சாரியர்களின் திருநாமமாகவோ இவை இருக்கலாம். ரங்கநாதராசன், ஸ்ரீனிவாசதாசன், வரததாசன் போன்றவை ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பகவத்தாசனாக இருப்பதோடு ஆச்சாரியர்களின் தாசனாகவும் ஆகிறான். ஆச்சாரியர்களில் சிறந்தவர் எம்பெருமானார். அவருக்கு முன்பு அவதரித்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலும், பின்பு அவதரித்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலும் பெருமை பெற்றவர்கள். இதனை தத்பாத கோட்டீரையோகோ சம்பந்தேன சமித்தியமான விபவான் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்வர். அமுனா தபனாதிஜாயி பூம்னா யதிராதேன நிபத்தனா ஜகஸ்ரீ மகதே குருபங்கிஹாரஜஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி என்கிற எத்திராஜ சத்ததி ஸ்லோகத்தாலும் இது விளங்கும். ஆகையால் ஆச்சாரியர்கள் சிறந்தவனான ராமானுஜனுடைய திருநாமத்தையும் வைஷ்ணவர்கள் சூட்டுவர். ஆச்சாரியன் ராமானுஜ தாசோசி என்று சொல்ல சிஷ்யன் ராமானுஜ தாசோஸ்மி என்று கூறுவன். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவருக்கொருவர் வந்தனம் செய்யும் போதும் அடியேன் ராமானுஜதாசன் என்று கூறும் வழக்கமும் இதனாலேயே வந்தது. ஏற்கனவே பகவன் நாமாவாகவோ ஆச்சாரியார்களுடைய திருநாமமாகவோ இருந்தால் சமாஸ்திரண காலத்தில் அதை மாற்றாமல் இன்ன தாசோஸ்மி என்பர். நாட்டு மாநில பெயராக இருந்தால் அதை மாற்றி நல்ல பெயராக வைப்பர். இதுவே நாமசம்ஸ்காரம் எனப்படுவது. குழந்தைகளுக்கு பகவன் நாமாவையே வைக்க வேண்டும் என்பது எதற்காக? ஒருவனை குறிக்க ஒரு பெயர் வேண்டும், அவ்வளவுதானே. தேவதாந்தரங்களின் பெயராகவோ பிச்சை வேம்பு போன்ற பெயராகவோ இருந்தால் என்ன நஷ்டம் என்று சிலர் கேட்பர். கூறுகிறோம் பேண்மின். சூரிய வம்சத்தில் அஜாமடன் என்றொரு அரசன் இருந்தான். அவன் பாவச் செயல்களையே செய்து வந்தான். அவனுடைய கடைசி பிள்ளையின் பெயர் நாராயணன். உயிர் விடும் தருவாயில் அவன் கடைசி மகனை குறித்து நாராயணா என்று அழைத்தான். உயிர் பிரிந்தது. அவன் உயிரை கொண்டு போக யமபடர்கள் வந்து நின்றனர். மறுபுறம் விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து நின்றனர். இருவருக்கும் விவாதம் ஏற்பட்டது. ஆயுள் முழுவதும் பாவச் செயல்களையே செய்த இவன் உயிரை நாங்களே கொண்டு போவோம் என்றனர் யமபடர்கள். ஒருமுறை நாராயணா என்று உச்சரித்ததாலேயே அவன் பாவங்கள் மாண்டு ஒழிந்தன. ஆகையால் அவனை விஷ்ணுலோகம் கொண்டு செல்வோம் என்றனர். கடைசியில் அவன் விஷ்ணுலோகம் சென்றான் என்கிறது பௌராணிக கதை. பாஞ்சாலிக்கு புடவை சுரந்தலும் திருநாம வைபவத்தாலே. தொண்டரடி பொடிகளும் காவலில் புலனை வைத்து கரிசன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழிதறுகின்றோம் நமன் தமது தலைகள் மீதே மூலகுண்டு வந்த முதல்வான் என் நாமங்கற்ற ஆவலை புடமை கண்டாய் அரங்கமான அருளானே என்றார் சுவாமி தேசிகனும். இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே நதஸ்தேமவசியதா நரகபாத பீதி குதா என்று அருளி செய்தார். இத்தகைய திருநாமத்தை அவசியமாக வேணும் சொல்ல வாய்ப்பினை தருவது குழந்தைகளுக்கு பகவன் நாமாவை பெயராக வைத்தல். காசும் கரையுடை கோரைக்கும் என்ற பதிகத்திலே பெரியாழ்வார் அருளி செய்கிறார், உங்களுடைய குழந்தைகளுக்கு சேரணிமால் திருநாமத்தையே இடுமின். அவ்வாறு செய்தீர்கள் ஆகில் நாரணன் தம் மன்னை நரகம் புகாள். எம்பெருமானுடைய திருநாமத்தை குழந்தைக்கு சூட்டிய அன்னை நரகத்தில் புகவே மாட்டாள். ஆகையால் முன்பு இருந்தவர் எப்படி இருந்தாலும் சமாசீன காலத்தில் தாஸ்யநாமாவை பெற வேண்டும். அதுவே நமக்கு உஜ்ஜீவனம். பஞ்சசம்ஸ்காரங்களில் நான்காவது மந்திர சம்ஸ்காரம். மந்திரங்களை ஆச்சாரியர் முகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரிய உபதேசம் இல்லாத மந்திரம் பயன் தராதே. மந்திரங்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. அவற்றையெல்லாம் ஒருவன் தெரிந்து கொள்வது இயலாது. மேலும் தேவதாந்தரங்களின் மந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தேவையற்றவை. பகவான் மந்திரங்களில் மூன்றை மட்டும் நமது ஆச்சாரியர்கள் தேர்ந்து எடுத்தனர். அவை மூலமந்திரம், துவயம், தரமஸ்லோகம் என்பன. இவற்றை இரகசியத்ரயம் என்றனர் நம் ஆச்சாரியர்கள். மோக்ஷத்தில் ஆசையுள்ள ஒருவன் அறிய வேண்டியவை அனைத்தும் இந்த மந்திரங்களில் அடங்கியுள்ளன. சமாசீன காலத்தில் இம்மூன்று மந்திரங்களையும் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பர். இது மந்திர சம்ஸ்காரம் எனப்படுகிறது. இரகசியத்ரயத்தின் விவரணம் என்ன? திருமந்திரம், துவயம், சரணஸ்லோகம் என்ற மூன்றும் இரகசியத்ரயம் எனப்படுகிறது என்று கூறியுள்ளோம். இவற்றை பற்றி சுவாமி தேசிகன் பற்பல நூல்களை அருளியுள்ளார். அவற்றுள் முக்கியமானவை ஸ்ரீமத் இரகசியத்ரயசாரம், இரகசிய பதவி முதலிய சில்லறை இரகசியங்கள், திருமந்திர சுருக்கு, துயச்சுருக்கு, சரமஸ்லோக சுருக்கு என்ற தமிழ் பிரபந்தங்கள். இவற்றை கொண்டு இரகசியத்ரயத்தின் அர்த்தங்களை விரிவாக அறியலாம். எனினும் இரகசியத்ரயம் பற்றி சுருக்கமாக கூறுகிறோம். மூலமந்திரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய மந்திரம் இது. எட்டு எழுத்துகள் கொண்டதால் இதனை அஷ்டாட்சரம் என்று கூறுவர். இதில் மூன்று பதங்கள் உள்ளன. அவை பிரணவம், நமஸ், நான்காம் வேற்றுமையில் உள்ள நாராயண சப்தம். சர்வ அஷ்டாட்சராந்தஸ்தம் என்றபடி இந்த எட்டு எழுத்துக்களிலேயே எல்லாமும் அடங்கியிருக்கிறது. மோக்ஷத்தை விரும்புகிறவன் அறிய வேண்டியவை அனைத்தும் திருமந்திரத்தில் அடங்கியுள்ளது. சித், அஜித், ஈஸ்வரன் என்ற தத்துவங்கள், தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்பவை அர்த்த பஞ்சகம். அதாவது அடைய வேண்டிய பரம்பொருள், அடைகின்ற ஜீவாத்மா, அடைவதற்கு வழி, அதனால் கிடைக்கும் பயன், அந்த பயனை அடையாமல் தடுப்பது என்றவை அர்த்த பஞ்சகங்கள். இவற்றை பிராப்தியஸ்த பிரம்மணோ ரூபம், பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனக, பிராப்திபாயம் பலந்தஸ்த ததா பிராப்தி விரோதிஜா என்று ஹரித சம்ஹிதையிலும், மிக்க இரணிலையும் என்று தொடங்குகிற திருவாய்மொழி தனியிலும் சங்கிரகித்தார்கள். ஸ்ரீமத் இரகசியத்ரயசாரத்தில் மூலமந்திராதிகாரத்தில் சுவாமி தேசிகன் இந்த மந்திரத்தின் அர்த்தங்களை விஸ்தாரமாக அருளி செய்திருக்கிறார். அடுத்ததாக துவயம் என்ற மந்திரத்தை ஆச்சாரியர் உபதேசிப்பர். கடஸ்ருதியில் பிரித்து ஓதப்படுகின்ற இரண்டு வாக்கியங்கள் இணைந்து இம்மந்திரமாகிறது. உபாயம், பலன் என்ற இரண்டையும் விளக்குவதால் இந்த மந்திரம் துவயம் என்று பெயர் பெற்றது. பிரபத்திக்கு இதையே மந்திரமாக கொண்டனர் நம் பெரியோர்கள். உபாய தசையிலும் பலதசையிலும் பிராட்டி சம்பந்தத்தை ஸ்பஷ்டமாக காட்டுவதாலும் இந்த மந்திரத்தை ஸ்ரீபாஷ்யகாரர் முதலிய ஆச்சாரியர்கள் உகந்து கொண்டாடினார்கள். பிரபந்தனுக்கு துவயானுசந்தானமே பொழுதுபோக்கா இருக்க வேண்டும். ஆச்சாரியனிடமிருந்து உபதேசமாக பெற வேண்டிய மற்றொரு மந்திரம் சரமஸ்லோகம். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது இது. இந்த மந்திரத்தில் பிரபத்தி விதிக்கப்படுகிறது. பக்தியோகமாகிற மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்க முடியாதவன் தன் கைமுதல் இல்லாமையை தெரிவித்து இந்த சரீரம் போகும்போதே பிராரப்தம், சம்சிதம் என்ற இருவகை கர்மாக்களையும் போக்கி எம்பெருமான் கிருபையாலே தன் திருவடி கீழே கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பது பிரபத்தியாகும். இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்த எம்பெருமான் நம்மை மோட்சத்திற்கு தடையாக உள்ள எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பான். ஆகையால் பிரபன்னன் இனி எதற்காகவும் வருந்த வேண்டா. பகவன் மந்திரங்கள் பலவாறாக இருந்தாலும் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்ட இம்மூன்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கட்டாயம் அறிய வேண்டியவை. பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணிக்கொண்டவனே பகவானை ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆவான். அவனுக்கு ஆராதனம் செய்யும் முறையை ஆச்சாரியர் உபதேசிப்பர். இது யாக சம்ஸ்காரம் எனப்படும். ஹிருத்யாகம் என்றும் பாஷ்யாகம் என்றும் ஆராதனம் இருவகைப்படும். மனதாலேயே எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணுவது ஹிருத்யாகம் அல்லது ஆந்தரயாகம் எனப்படும். அர்க்யம் பாத்யம் ஆதமனியம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் முதலியவைகளை கொண்டு பண்ணும் ஆராதனத்தை பாஷ்யாகம் என்பர். இதுவரையில் தாப புன்றஸ்ததா நாம மந்திரோயாகச்ச பஞ்சமஹா என்ற ஐந்து சம்ஸ்காரங்களை பற்றியும் சுருக்கமாக கூறினோம். இவை ஐந்தும் மிக உயர்ந்த சம்ஸ்காரங்கள். நம்மை பரமை காந்திகளாக அதாவது மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக செய்வன. அமீ பரமசம்ஸ்காராக பாரமை காந்திஹேதவஹா என்று சொன்னார்கள். தொண்டைக்குலமான ஸ்ரீவைஷ்ணவ குலத்தில் பாக்யவசத்தால் பிறந்தவர்கள் ஒரு சதாச்சாரியனை அடைந்து பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்று பேரின்ப வாழ்வை பெறுவார்களாக. கவிதார்க்கிக சிம்ஹாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.